ஸ்ரீ திருக்குழந்தை தேசிகன் என்கிற ஆச்சாரியன் சுமார் 300 வருஷத்துக்கு முன்பாக எழுந்துள்ளி இருந்தவர். ஸ்ரீ வேதாந்த தேசிகனை குறித்து அருளி செய்த திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் இது. ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய பிரபாவத்தை அனுசந்தானம் செய்யும் போது திருக்குழந்தையிலே அதுவே ஒரு சகஸ்ரநாமமாக அவதாரம் செய்தது என்று சொல்வார்கள். ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய பிரபாவத்தை வைத்து பார்த்தால் ஒரு 1000 நாமம் மட்டுமல்ல, 1 லட்சம் திவ்ய நாமம் கூட செய்யலாம் என்னும் ரீதியிலே அமைந்திருக்கிறது. இந்த சகஸ்ரநாமம் ஒரு விசேஷமான முறையில ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளி செய்த கிரந்தங்கள் என்னென்ன இருக்கோ அதில் உள்ள விஷயங்களை எல்லாம் தொகுத்து இங்கே சாதிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக சகஸ்ரநாமங்களிலே யாரை குறித்து சகஸ்ரநாமம் இருக்கோ அந்த ஒரு மகானை குறிச்சோ இல்ல பகவானை குறிச்சோ அவருடைய பிரபாவங்கள், அவருடைய குணங்கள், அவருடைய திவ்ய லீலைகள் இது மட்டும் இருக்கும். ஆனால் வேதாந்த தேசிகனுடைய அவதாரமே பல கிரந்தங்களை அருளி செய்வதற்காக பிற்காலத்திலும் எல்லாருக்கும் உபயோகப்படி இந்த அவதாரம் அமையணும் என்பதற்காக என்பதனால அவருடைய பிரபாவத்தை மட்டும் சொல்லாமல் அவர் கிரந்தத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் எடுத்து இந்த சகஸ்ரநாமத்திலே சொல்லியிருக்கார். ஸ்ரீ வேதாந்த தேசியனுடைய கிரந்தங்கள் மொத்தத்தையும் நம்மால் பாராயணம் பண்ண முடியாது. 120 கிரந்தங்கள் இருக்கு, எத்தனையோ பெரிய பெரிய கிரந்தங்கள் இருக்கு. அப்போ நமக்கு இந்த சகஸ்ரநாமம் கை கொடுக்குறது. தேசிகன் சாதிச்ச விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு லகுவான வழி, ஒரு சுலபமான வழி இந்த சகஸ்ரநாமத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தேசிகனுடைய கிரந்தங்களை எல்லாம் மொத்தத்தையும் பாராயணம் பண்ண முடியாம போனவர்கள் லகுவான வழி சுலபமாக இந்த சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணால் போதும், அந்த கிரந்தங்களை எல்லாம் பாராயணம் பண்ண பிரபாவம் கூட கிடைக்கும் என்று சொல்லலாம். இந்த திவ்ய சகஸ்ரநாமத்தை பற்றி கடைசியில ஒரு 3 ஸ்லோகங்கள் இந்த திருக்குழந்தை தேசிகனே அருள் செய்திருக்கார். இதம் குரோ திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் மகார்த்தம் சரசார்த்த போதம் அப்படிங்கிற இது நிறைய அர்த்தங்கள் கொண்டது, ரொம்ப ரசமான அர்த்தங்கள் கொண்டது. இதை யார் பாராயணம் பண்றாலோ அவர்கள் விரும்பி கேட்ட அர்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த லோகத்தில் மட்டுமல்ல ஸ்ரீவைகுண்ட லோகம் அப்படிங்கிற ஒரு பிரயோஜனமும் கிடைக்கும். அதாவது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் போல திவ்யமான பலனையும் கொடுக்கும், லௌகிகமான பலன்களையும் கொடுக்குமா இந்த சஹஸ்ரநாமம். ஏன்னா தேசிகனுடைய அனுகிரகத்தினாலே அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிற பலான் அபேக்ஷோபி குரு பிரசாதாது. இல்ல பலனே வேண்டாம், எனக்கு பலன்ல ஆசை இல்லை, சஹஸ்ரநாமம் சொல்லணும், தேசியனுடைய பிரபாவத்தை சொல்லணுங்கிற ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அப்ப சந்தேகமே வேண்டாம், சித்தி கிடைக்கும். தேசியனுடைய அனுகிரகம் கிடைச்சு சித்தி கிடைக்கும். சித்தினா என்னன்னா மோட்சத்துக்கான சித்தி, மோட்சம் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். எப்படின்னா ஒரு சிரமத்தை போக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் ஸ்நானம் பண்ணவன் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் அவனுடைய பாபமும் போகும், அவனுடைய சிரமமும் போகும். அபதாபம் அபாபம் அபி அப்படிங்கிற தேசிகன், தாபமும் போகும் பாபமும் போகும். இவன் எதுக்காக குளிச்சான், தாபம் போகணும் குளிச்சா கூட அவனுடைய பாபமும் போகும், பாபம் போகணும் குளிச்சா கூட அவனுடைய தாபமும் போகும். இது கங்காவுக்கு ஒரு சுவாவம். அதுபோல பகவானுக்கும் அந்த சுவாவம் உண்டு. ஏதோ சாதாரண கஷ்டம் போகணும் பகவான் கிட்ட கேட்டால் அவன் அனுகிரகத்தாலே நம்மளுடைய பாபமும் கொஞ்சம் போகும். இல்ல பாபம் போகணுங்கிறதுக்காக ஏகாந்த பக்தியோட பகவான் கிட்ட நாம விஜ்ஞாபனம் பண்ணால் நம்மளுடைய கஷ்டங்களும் கொஞ்சம் போகும். ரெண்டும் உண்டு, மனுஷனுக்கு சித்தந்தே. அதே மாதிரிதான் இந்த சாஸ்திரம் ஸ்தோத்திரம் லௌகிக பலன்களை வேண்டி சகஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் பண்ணால் கட்டாயம் லௌகிக பலன்களும் கிடைக்கும், குடும்பக்ஷேமமா இருக்கும், கூடவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் கைகூடும், பகவத் பக்தி கைகூடும் தேசிகனுடைய அனுகிரகத்தினாலே. இல்ல தேசிக அனுகிரகம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா அதுக்காக பாராயணம் பண்ணால் சந்தேகமே இல்ல, குடும்பத்துல லௌகிக பலன்களும் வந்து சேரும். இது ரெண்டும் கிடைக்கும். எப்படி கேட்டால் சிரமாபனோதாய கிருதாவகாகம் கங்கா பவித்ரி குருதே ஹி ஜந்தும். அப்படிப்பட்ட ஒரு உத்தவமான இந்த சாஸ்திரம ஸ்தோத்திரமானது திருக்குழந்தை தேசிகனுடைய ஹிருதயத்திலிருந்து வந்திருக்கு என்று சொல்றார். அவர் ஹிருதயத்துல தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகள் மொத்தமும் இருக்க அதை அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு அனுபவ பிரவாகமா மாற, அந்த அனுபவ பிரவாகம் அப்படிங்கிறது அமிர்த பிரவாகமா இருக்க, அதுவே ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்க்கும்போது தேசியன் கிட்ட பக்தி அவருக்கு அதிகமாக, இப்படிலாம் சாதிச்சாரு இப்படிலாம் சாதிச்சார். இப்போ தேசியன் சாதிச்ச விஷயத்துல ஒரு சீசுக்தி அனுபவம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் அதுவே பக்தி அனுபவமாக இருக்க அந்த பக்தி பிரவாகமானது ஹிருதயத்திலிருந்து வெளியில வந்துதான், ஹிருதயத்தில் இருக்கிறது வெளியில வாய் வழியா வரும்போது அது சகஸ்ரநாம ஸ்தோத்திரமாக வந்தது அப்படின்னு அவரே சொல்ற. கோபால தாசஸ்ய குருத்தமாங்கிரி பக்தி சிரவந்தி ஹிருதயாஜ கோஷாது நிர்கத்திய தன் நாம சகஸ்ர ரூபா அப்படின்னு வந்திருக்கு. அப்படிதானே வந்திருக்கு. அப்ப என்ன ஆகும் கேட்டா, அந்த சகஸ்ரநாமத்தை அந்த கோபால தேசியின் அருளை செய்த சகஸ்ரநாமத்தை நாம சொன்னோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கும் பக்தி வரும். அதுவே பக்தி பிரவாகத்தினுடைய ஒரு பரிணாமமான அப்படின்னாலே அதை சொல்ல சொல்ல நமக்கும் பக்தி வரும். அதனாலே நம்மளுடைய ஹிருதயமும் சுத்தமாகும். தத்யாயினா சர்வஜனான் புனாதி, யாரா இருந்தாலும் அவர்களை சுத்தமாக்கும் என்று சொல்றார். அதனால சகல அபீஷ்ட பலன்களையும் கொடுக்கக்கூடியது, குறிப்பாக ஞானத்தையும் அதன் வழியாக மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஸ்தோத்திரமாக இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், ஸ்ரீ தேசிக திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது என்பது இதனுடைய பெருமையாகும். ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபுங்கராஜம் வேதாந்தலக்குணமுனீந்திரகிருபார்த்தபோதம் த்ரையந்ததேசிகயதீந்திரசடாரிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஸ்ரயாமஹா. ஸ்ரீமான் வெங்கடநாதாரியகவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி லக்ஷ்மீநாசசமாரம்பாம் நாசயாவுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோனித்யமச்சிதபதாம்புஜயுக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதைகசிந்தோஃ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாசத்வாந்தபிக்மாம்சுஜானே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரமபக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. அஸ்மத்தேசிக தத்குரூன் ஸ்ருதிசிரச்சூடார்ய ராமானுஜௌ ப்ரங்கேசம் ரகுபுங்கவானுஜகுரும் ஸ்ரீமன்னதாத்திச்சிதம் ஸ்ரீராமானுஜபூர்ணயாமுனமுனீலே ராமாரவிந்தே க்ஷணௌ நாதஸ்ரீஷடகோபசைந்தியரமணஸ்ரீஸ்ரீபதீன் பாவயே. ஸ்ரீமத்ரயீசேகரதேசிகஸ்ய நாம்நாம் சஹஸ்ரம் குணதக்ரியாகஹ ப்ரக்யாதமக்யாதிநிராதிசர்வசம்பத்ப்ரதம் சாதுமுதே தனோமி. ஸ்தோத்ர ஆரம்ப வெங்கடேச கிருதாலப்த அனந்தார்ய ஸ்வப்ன சிந்திதஹ ஸ்தோதாரம்பா கர்ப்பசூர்ய சங்க்யாப்தாவாசபாசுரஹ மதுசூதன ரங்கேச சாகூதேக்ஷித ஜன்மகஹ நபஸ்ய ஸ்ரவணஸ்ரீச தீர்த்தவாசர ஜன்மவான் தீப பிரகாச நிகட சர்மா விர்பாவபாசுரஹ ஸ்ரீச கண்டாவதாரத்வ ஞாபகானேக யுக்திமான் புண்டரீகாக்ஷாக்ஷயஜ்வ பௌத்ரோ அனந்தார்ய புத்ரகஹ ஆத்ரேயவாதி ஹம்சாம்பு வாகார்ய பகினீ சுதஹ ஸ்வஸ்வ காலானந்த குரு க்ருத ஜாத க்ரியாதிகஹ அனந்தார்ய க்ருத ஸ்ரீமத் வெங்கடேஷாபிதானகஹ வரதாச்சாரிய ராமானுஜாரியோபய கிருபேக்ஷிதஃ விஸ்வாமித்ரான்வயாத்தீந்து ஜகத் புண்ய மஹாபலம் அனந்தார்யாச்சாரிய ரத்ர கிருதோபனய சம்ஸ்கிருதிஃ வாதிஹம்சாம்பு வாகார்ய கிருத சாபாதி சம்ஸ்கிருதிஃ அதீதசாங்கசீரஸ்தாத்ரிமசரஸ்வதிஹிவாதிஹம்சாம்புவாகார்யசம்ப்ராக்சாகிலசாஸ்த்ரதீஹிகணாததந்த்ரபாரீணோ ஆக்ஷபாதீயகௌதமஃமீமாம்சாமாம்சதோ வியாகரணதந்த்ரபதஞ்சலிஹிகாவ்யாலங்காரதத்வஜ்ஞஃ கவிதார்க்கிககேசரீ யதி ராஜபதாம் போஜ த்வந்த்வ மாத்வி மதுரதஹ யாமுனார்ய ப்ரேமமூர்த்திஹ நாத யோகீ சநாதவான் பராங்குஷ பதாசக்தஹ பரகாராங்க்ரி பக்திமான் ஸ்ரீ பராசர பட்டார்ய மேக சூக்த்யம்பு சாதகஹ ஸ்ரீவத்ஸ சின்ஹ மிஸ்ரேந்து சூக்தி ஜோத்ஸ்னா சகோரகஹ ஏகாந்தவாசரசிகோ த்வயசிந்தாபராயணஹ த்ரிராகக்ரச்சதுஷ்பாண்டித்ய நிர்விண்ணைகமானசஹ பஞ்சப்ரகாரசந்துஷ்டிஹ ஷடூர்மித்வம்சகோவிதஹ சப்தவ்யசனதத்யாக தத்ஸ்வீகாரவிசாரதஹ அஷ்டாங்கபக்திதீஹ அஷ்டபுஷ்பீஷ்டாஷ்டாங்கயோககஹ நவவியாக்ருதி ஸ்ரீபாஷ்யாத்ய பத்ய தசார்த்தவித் சதாப்தித்திக ஷட்பஞ்சாஷத் த்ரயீ மௌலி நீதிவித் சஹஸ்ராதிக்ருதி ந்யாய விவேசன துரந்தரஹ லக்ஷகோடி ஸ்வப்ரபாவாம்சாலர்ஹ பஜனஸ்திதிஹ காமக்ரோதாதி நிகில சுராத்மகுணவர்ஜிதஹ பாரதாத்யுக்தசகலசதாத்மகுணபூஷிதஸ்ரோக்தசகலாச்சாரியலக்ஷ்மாவாசவரஸ்தலீ ஸ்ரீவைஷ்ணவானேகலக்ஷ்மசோபிதஸ்வர்ணவிக்ரஹ அகத்யதாகப்ரமுகசாத்விகாஹாரபாசுரஹ ஸ்ரீராமானுஜசித்தாந்தஸ்தாபனாச்சாரியதல்லஜஹ தேவநாயக பத்ராசீர் அர்த்தாகீந்திர புரஸ்திரிஹ சாக்ஷ்ய மந்திர ச வப்ரீத சாக்ஷ்ய தத்த வர பிரியஹ சாக்ஷ்ய தத்தஹ யக்ரீவ மனு ப்ரீதஹ யானனஹ வாகர்த்த சித்தித ஹயக்ரீவ ஸ்தோத்ர விதாயகஹ ஹயாஸ்ய தத்த லாலாமிருதா ஸ்வாதன சுபோஷிதஹ சாட்சியாஜ்யாக்ருதார்க்ஷேக பஞ்சாஷத்ப்ரீததார்க்ஷ்யகஹ குடிகா கீதி கிருட்டோலா காதா கிருதி விசாரதஹ உபாலம்பா க்வய ஸ்ரீமத் காதா கிருதி விசக்ஷணஹ நவரத்னஸ்ர த்விதாதா பரதர்சன பங்க கிருத் புராணோக்தானேக தத்வ ஸ்ருஷ்டி க்ரம நிரூபகஹ பரகால கிருத ஸ்வர்ண பிம்பத்தேயா விரோத த்ருக் ஸ்வதந்திராஷ்டோத்தரசதவிரோதபரிஹாரவித் ரகுபுங்கவ கத்யஸ்ருக் க்ருத கோபாலவிம்சதிஹ கோபூர்கதி பத்ரா சாசன துஷ்ட த்ரிவிக்ரம தேகலீசஸ்துதி பிரீத ஆதிபக்த ஸ்துத மாதவ ஹஸ்தி சைலேச பஞ்சாசத் ஸ்துத நாகாசலேஸ்வர ஸ்ரீ சின்னமாலா ப்ரகிருதி பிரீத சஜ்ஜன மானச द्वादशाख्यान गाथा त्रिन्यास गाथा विधायकः अर्थपञ्चक संग्राही गाथा कृति विचक्षणः वैष्णवावश्यक दिनचर्याक्रम विधायकः श्रीहस्तिगिरिमाहात्म्य कृत् कृताष्टभुजाष्टकः यथोक्तकारी स्तुतिकृत् कृतकामासिकाष्टकः प्रपत्तिदीपिका प्रीत साधु सन्ततिमानसः प्रपन्नान्वः सम्भाव्य परमार्थस्तुतिप्रियः सुदर्शनाष्टकोद्भूत श्रेयो बाधक सञ्चयः सज्जनर्ध्यासासनार्थ षोडशायुध संस्तुतिः श्रीमद्वेङ्कटनाथीय मङ्गलासासन प्रियः दया शतक वीणा गीति प्रीत श्रीनिवासकः अयोध्याद्युत्तर दिशा दिव्य देश गति प्रियः कांची मागियति क्षुद्र निरासि स्तंभलेखनः विद्यारण्य चमत्कारदायि वैराग्य पंचकः कृतशेश्वर मीमांसो मीमांसा पादुका कृतिः भट्टादिसूत्र दुर्व्याख्या निराकरण दक्षिणः परिसंख्याख्य विध्यर्थ निरूपण धुरन्धरः श्रीरङ्गनाथ सेनेश शासनोत्तम सनप्रियः भट्टारकाद्युक्तरीति रङ्गि सेवाक्रमोत्सुकः भगवद्ध्यान सोपान वर्धित श्रीश भक्तितः ततदूषण्यपक्रान्त मायि दुर्वादिगर्वकः निर्विशेष ब्रह्मशब्द मुख्या मुख्यार्थभङ्गकृते निर्विशेष ब्रह्मविज्ञास्यत्वभञ्जन दक्षिणः कर्म ब्रह्मविचारात्वमीमांसैक्यविधायकः विधानानर्थवाक्यार्थ ज्ञानहेतुत्वभञ्जकः उपासनाहेतुवेत्ता बाधानुश्रुतिबाधकः यज्ञादिब्रह्मविविदिषा हेतुत्वनिरोधकः शाब्दापरोक्षः भूतपूर्ववृत्तचतुष्टयः मायिवादाधिकारघ्नो निर्विशेषात्मभावः निर्विशेषपरालम्बि निर्विकल्पकभञ्जनः सन्मात्राध्यक्षरोद्धा भेददोषोद्धारको विदः परवेदाप्रमाणत्वदृग्दृश्यत्वानुमानः व्यावर्तमानभावानुमानरोदनतत्परः मायिदृग्दृश्यसम्बन्धनिराशैकविचक्षणः मायिबाह्यप्रकाशानुपपत्तिस्थापनक्षमः ब्रह्माश्रया ज्ञानहन्ता ब्रह्मा वेद्यत्वभञ्जकः ज्ञानाजन्मनिराकृद्धि निर्विकारत्वमानः धीनानात्वविरोधिघ्नो निर्विशेषानुमानः संविदात्मत्वहन्ता अहमर्थात्मत्वनिरूपकः ज्ञातृत्वाध्यासहन्ता च साक्षिभञ्जनतत्परः शास्त्राध्यक्षविरोधघ्नो नृतासाध्यहृतार्थवित् जीवन्मुक्तत्वः द्वादसामानाधिकरण्यः संविदद्वैतः माय्युपदेशानुपपत्तिवित् निर्विशेषतिरोधान हन्तात्माद्वैतभञ्जकः जीवेश्वरैक्यवादघ्नो खण्डवाक्यार्थबाधकः भावरूपाज्ञानरोद्धा जीवाज्ञानविनाशकः अविद्यानुपपत्तिज्ञो मायाविद्याविभागः कुदृगुन्नीतसंसारनिवर्तकनिवर्तनः நிவத்தியனுபத்திஜாவேத்யப்பஞ்சக நிஷ்பிரபஞ்ச நியோகக்னோ விகல்பாமானதா பிரியா உபபிரம்மண வைகட்ய யுக்த துர்மத வேதிதா ஐக்கியோபதேசான் யதோபபத்ய சம்பவ பாதகஹ குத்ருக் சாஸ்திராதிகாரக்னோ முக்த ஜீவேத்ய தத்வவித் சகுணானந்த வேதாந்த வ்யவஸ்தா கரணக்ஷமஹ பிரம்மோப மாயோபாதானத்வநிராசகாரியாஜ்யனுபபன்னத்வபரிஹாரவிசக்ஷணஃ சத்வாசத்வவிவேக்தாதீவைக்யபங்கவிசக்ஷணஃ ஸ்வப்னபாஷ்யகிருதாஜ்ஞப்தவேதசூடாப்ரவர்த்தனஃ ரங்கேஸ்வரீ தத்த சர்வதந்திர ஸ்வாதந்திர்ய பூஷிதஃ அயத்ர க்ருத வாதித்ரய கண்டன நிபந்தனஃ தத்வடீகா வ்யாக்ருத ஸ்ரீமத் பாஷ்யாமிருத சாகரஃ வாதிஷிகாதிகா வ்யாக்யா க்ருதி சம்ப்ரீத மானஸஃ தாத்பர்ய சந்திரிகா சுஸ்த கீதா பாஷ்ய மஹாபதஃ யாவுணாரியோக்தகீதார்த்தசங்கிரஹத்ராணகாரகஃ அவாஸ்தசர்வகாமத்வகுணநிர்ணயகோவிதஃ கைவல்யாக்யபுமர்த்தஸ்வரூபானித்யத்வசாதகஃ சாங்ககர்மஜானபக்தியோகாவதிருதிகோவிதஃ விபூதிவிஸ்வரூபாதிவிரோதசமனக்ஷமஃ ஆத்மானாத்மகுணக்ஷேத்ரதஜ்ஞசோதனதக்ஷிணஃ புருஷோத்தமதேவாசுரவிபாகநிருக்திவித் கர்த்தகர்மாதிசத்வாதிகுணாதீனவிபாகவித் ஏகாயனோக்தா தூயாவிர்பாவவ்யாகிருதிதக்ஷிணஃ உச்சித்தாதனகே த்வார்யபேதநிர்ணயகோவிதஃ ஸ்ரீசூத்ரபகவத்பூதா தாந்த்ரிகத்வாவிதாயக ஸ்வபராதீனதாயத்தசாஸ்த்ரவைய்யச்சபாதகஃ தத்வமுக்தாகலாபஸ்ருக்ருதசர்வார்த்தசித்திகஃ கிருதாதிகிருதிசாராபல்யாக்யக்ரந்தசிகாமணி சாராவதீவ்யாக்ரியாதிகரணாதர்ஷகாரகஃ ஸ்ரீமந்நியாயபரிசுத்திவிசுத்திகிருதமானசஃ ஞாயசித்தாஞ்சனோதஞ்சன்மேயயாத்மபோதனஃ ஆக்ஷபாதீயசூத்ரார்த்தசிக்ஷாகரணதீக்ஷிதஃ அக்ஷபாதசமத்காரதாயிசூத்ரசமூகக்ருத் வ்யாசாக்ஷபாதசூத்ரார்த்தவிரோதபரிஹாரவித் த்ரவ்யாத்ரவ்யபிதாதத்தல்லக்ஷணோக்திவிசக்ஷணஃ கைகாலியாநேகசித்தாந்தநிராசம்பவாந்தகஃ ரூபாதிபஞ்சகாதாரா பாவவாதநிராசகஃ தர்ம கர்மித்வாபலாபவாதத்வாந்த திவாகரஹ பிருத்திவ்யாதி சதுர்த்ரவ்ய மாத்ரபக்ஷ விபேதிதா த்ரிகுணேந்திரியவர்க்கானத்யக்ஷபாவவிதாயகஃ பிரகிருத்யாசமகம்யத்வஜகன்மூலத்வபோதகஃ சதுர்விம்சதிசக்யாகதத்வசிருஷ்டிப்ரகாரவித் சாங்கியாதிஹைஷுகோன்னீதசிருஷ்டிதத்ஹேதுபாதகஃ அஸ்தீகரண பஞ்சீகிருதி த்ரிவிஸ்கிருதிபேதவித் அந்த்யாவைவிகான்யூனானுத்க்ருஷ்டபரிமாணவித் சரீரோத்பத்யுபாதானைகபூதோக்திநிராசகஃ சாங்கியசத்கார்யவாதக்னஃ க்ஷணிகத்வமதாந்தகஃ க்ஷணோபாதிவிசேஷஜ்ஞோ ஹேதுசாத்யாபலாபஃ பிரதிசங்கியாப்ரதிசங்கியாநிரோதமதபஞ்சகஃ அக்ஷபூதவிகாரத்வசாதகப்ராணநாசனஃ பூதேந்திரியாப்யாயகத்வநிர்தாரணவிசக்ஷணஃ அந்தஃகரணநாதாத்வபாஹ்யாக்ஷயிகநிராசகஃ மனோவியாபித்வநித்யத்வஇந்திரியாணுத்வவேதிதா மனோவியாபித்வநித்யத்வஹேந்திரியாணுத்வவேதிதா சதுராதிப்ராப்யகாரிபாவசாதனதக்ஷிணஃ சப்ததேசகதஸ்ரோத்ரகார்யகிருத்வாபிதாயகஃ ஸ்வதேசாகதவிருத்தித்வநிக்ராஹிஸ்ரோத்ரபாதகஃ வோமாத்யக்ஷத்வநிர்ணேதா ரவாவகாசோபகாரவித் ஆகாசாவரணாபாவமாத்ரபாவவிபஞ்சகஃ ஆகாசநித்யத்வவிபுபாவபாதவிநாசகஃ திக்வஸ்துசாதகச்சேதி திக்வோமாபேதசாதகஃ ராஜசாட்சியமகத்தத்வாபின்னப்ராணவிபஞ்சனஃ ப்ராணாக்ஷத்வாவாயுபாவவாதநின்னவதக்ஷிணஃ வைஸ்வானரஸ்வரூபாதிநிரூபணவிசக்ஷணஃ தேஜோ தர்ம பிரபாதேஜோ பாவசாதனதத்பரஃ பிரபாதீபாத்யவயவ பாவாபாவவிதாயகஃ பிரபாவிஷயபாஷ்யோக்திவிரோதிசமனக்ஷமஃ ஸ்திராஸ்திராக்யதேஜோ விபாகஜானவிசக்ஷணஃ தம ஆலோகவிரஹத்வாபாவபிருத்திவீத்வவித் பிருத்விபதனபிருத்விபிரமணபாதவிநாசகஃ காலஸ்வரூபகேசான்யபாவஜானதுரந்தரஃ காலானுத்பத்யக்ஷகம்யபாவஸ்தாபனதத்பரஃ காலசர்வவ்யாபகத்வசர்வசாதகதாப்ரியஃ ஆத்மாங்கமானசாட்சஜானாதிபேதப்ரசாதகஃ ஆத்மப்ரத்யக்த்வகர்த்ருத்வஸ்வப்ரகாசத்வசாதகஃ யத்ர வைஃபல்யஹர்த்ரௌ ரூபாதிகஜீவேஷபேதஃ ஸ்வாபாவிகேஷஜீவே த்வாம் ஸ்வாபாவிகேஷஜீவாத்மா பேதாபேதமதாந்தக்ருத் ஏகதன்யேகஜீவாத்மமாத்ரபக்ஷவிதாரணஃ ப்ரஹ்ம ப்ரதிச்சந்தஜீவவாதபஞ்சனதக்ஷிணஃ சதுர்விதாத்மா நித்யத்வவாதப்ராணவிநாசனஃ ஜீவாத்மா நித்யத்வவிபுவாதபஞ்சனதத்பரஃ ஜீவைககாலநைகாங்காதிஷ்டாத்ருத்வாபிதாயகஃ ஜீவவ்யாபித்வோபபத்திஃ ஜீவாணுத்வசாதகஃ தேகதுல்யபரிமாணஜீவவாதவிநாசகஃ நித்யசம்சாரி சதசத்பாவஸ்தாபனதத்பரஃ மோக்ஷோபாயசுதுர்ஞானபாவவாதவிபஞ்சனஃ அபவர்க்கார்த்திசத்தேதுவித்யானானாவிபாகவித் க்ரியாவித்யோபகாரித்வப்ரகாரஜ்ஞானகோவிதஃ க்ரியாவித்யாகர்த்ருசம்ஸ்காரத்வவாதவிநாசகஃ சர்வாஸ்ரமிப்ரஹ்மவித்யாதிக்ரியாஸ்தாபனக்ஷமஃ கர்ம வித்யாசிரமாங்கத்வ நித்யத்வாதி விபாகவித் ப்ரவிருத்யாக்ய நிவிருத்யாக்ய கர்மபேத ஸ்வரூபவித் த்ரைவர்ணிகாதிகரண சர்வாதிகார பேததிருக் தத்துவமஸ்யாதி புவன பாதகத்வ விநாசக ஜகன்நிவர்த்தக ஜான நிவர்த்தக நிவாரக ஜகன்நிவர்த்தக ஜான வேத்யாபாவ விதாயக ஜகன்நிவர்த்தக ஜானாதாரபாவ விதாயக ப்ரஹ்ம வித்யா பாபநாச காரணத்வோபபத்திவித் வித்யாநாச த்ரிவர்ஜாதி சுகிருதோக்தி விசாரக அப்லேஷோத்தர காமியார்த்த புண்ணிய சம்பவ வேதிதா விரஜோத்தீர தீராந்த த்யக்த துர்வாசனோக்திமான் முக்த புத்தி விகாசோத்தர சீமா பாவ சாதக முக்தாத்யைச்சிக தேகாதி யோக வர்ணன தத்வரஹன் முக்தாதீச்சா விகாதா பாவஸ்தாபன விசக்ஷணா நிர்துக்க முக்தானுபவ வேதி நித்யாக்ய சூரிவிதே தேவதாந்தர தாதாத்ய முக்திவாத தமோனுதா மதாந்தரஸ்தாயுஜ்ய சப்தார்த்தானுபவத்திவிதே முக்தாத்வ புனராவிருத்தி பிரசங்க பரிகாரதா வைசேஷிகாதி பாஷாண துல்ய மோக்ஷோக்தி வாரகா சாங்க்யாபிமத சம்சார மோக்ஷ பக்ஷ நிவாரகா மத அந்தரஸ்தாபிமத மோக்ஷ வைவித்ய வாரகா ஈச வேதைக கம்யத்வ வேதா பாத்யத்வ சாதகா உபதேசானுமானேசானுமான தயனக்ஷமா சாஸ்திரயோனித்வ சாங்க்யாதிகிருதித்வய விரோதா நிமித்ததோ பாதானத்வத்வயீகாதார வேதிதா சூக்மஜீவாசி த்விசிஷ்ட ஈசோ பாதானத்வ சாதகா மதாந்தரஸ்தப்ரம்மோ பாதானத்வோக்தி நிவாரகா ஜீவாசி ஜீச விகிருதிமத் ப்ரம்மோக்த்யபனோதனா சர்வானுவிருத்த சன்மாத்ர ப்ரம்மத்வோக்தி விபஞ்சகா ஜீவாதி பரிணாமீச ஜைனகந்தி மதாந்தகிருதிம் ப்ரம்மோபாதிக ஜீவத்வ பாஸ்கரோக்த்யபஹாசகா அவித்யாசஹித ப்ரம்ம விவர்த்தோக்தி பரோதகா மதாந்தரஸ்தாவித்யாவலோகனானுபபத்திதிருக்கிம் ப்ரஹ்மாஜ்ஞானானுமாஸ்ரௌத பாதோதாகரணக்ஷமஹ மாயாதிபத சத்ப்ரஹ்ம தோஷஜ்ஞாபகா தாவஹ அவித்யாசாதகாஜ்ஞானகார்யமித்யாத்வசாதகஹ கார்யோபாதானசாதிருச்யலியமோக்தி விபஞ்சகஹ ஜகன்மித்யாத்வானுமானபகுவ்யாசதிபோதக அனித்யமித்யாபாவ ப்ரக்ருத்திபங்க விதாயக வேதாத்யக்ஷாவிருத்தார்த்த நிஷேதஸ்ருதிபோதக பரோக்ஷபாத்யதாயோக்யா யோக்ய ப்ரத்யக்ஷவேதிகா மாயிசாஸ்த்ராத்யக்ஷமூலதோஷசாம்யோபபாதக துல்யதோஷ பிரமாணான்யோன்ய சம்பாசகதாபஹ சாஸ்திரீக வேத்யானத்யக்ஷ நாதாபேதோபபாதக மாயி பௌத்தாதி சாம்யாபாதன நிர்வஹனக்ஷம மாயி பக்ஷானேக பாதக விகல்பவிதாயக பரசாஸ்திரானுபபத்தி பரிகார விசக்ஷண ஈச தேகாதி பஞ்சாபாகிருதிவாத நிராசக தேகாதி விக்கிரஹாபாவாத விரத நிராசக வியூஹாதி பஞ்சரூபேஷ பூர்ணஷட்குண்யவேதிதா ஈச வியூக விசேஷாபிமானித்வ பரிஹாரக ஈசாத்மாச்சாரிய சிஷ்யத்வாபிநீதி ஃபலசாரவித் ஈச சித்ரானேக வ்ருத்தாந்த விசேஷாதி தத்வவித் ஈச சர்வஜ்ஞ பாவானுபபத்தி விநிவாரக சர்வேஷ சர்வசக்தித்வ ஸ்வேச்சாவத்தவா விதாயகஹ தீஸ்வபாஷ்யத்வ நித்யத்வ த்ரவ்யத்வ ஸ்தாபனக்ஷமஹ புத்தியவேத்யத்வ நித்யானுமேயத்வ மதபஞ்சகஹ பிரமாவிபர்யயத்வாபர தர்க்கோபஸ்வரூபவிதே பிரமாணக்கணஜ்ஞ்சத்யாத்யர்த்தக்யாதிபாதகஃ அனௌபாதிகசுச்சக்யாதிவாதப்ராணநாசகஃ யோகாசாரப்ரகர்த்தாச்சக்யாத்யனுபபத்திஹ ஆத்மாகாரஜ்ஞானகர்த்தாச்சக்யாத்யபஹாரகஃ நிராலம்பனவிஜ்ஞானானுமாபஞ்சனதக்ஷிணஃ வாக்யானௌபாதிகசக்யாதிசாதனவிபஞ்சனஃ ீகாரபாதபரிஹாரகரிதிர்த்தீயோகோத்தாதிஷ்டானியாதிவாதநிரோதகஅனாரம்பியாதிஹந்தாஸ்மிருதிஜானஸ்வரூபவித்பிரத்யக்ஷலக்ஷணஜாதிவ்யாரிஷாத்யக்ஷசாதக வைசிஷ்டியோச்சரீட்சிதாவித்தர்வாத்தபுசாத்யோகி பிரத்யமானதூஷணோமனமாநாத்தியங்கலௌகிபாத்தியசம்பந்தபிரத்யமாதக அனுமானாத்யக்ஷமானபகிர்பவிதாயகஃ அனுமானகாலக்ஷ்மஜ்ஞோ அனுமாபாதிதர்க்கஃ அனுமானத்வாபரோத்தரப்ரகாரவிதக்ரணீஃ உபாதிலக்ஷ்மணோபாதிவிதூனவிசேஷவிதே வியாப்திஸ்வரூபவியாப்திக்ராஹசமானவிசாரகஃ வியாப்திரகப்பிரகாரஜ்ஞாதாவ்யாத்யாதிவிபாகவிதே கேவலான்வய்யனுமானவிசேஷஜ்ஞானசாதகஃ மஹாவித்யாநிராசோர்த்தவிரோதபரிஹாரகஃ கேவலவ்யதிரேகாக்ஷ்யானுமாபஞ்சனதக்ஷிணஃ லக்ஷணஜ்ஞோன்யவாத்யுக்தலக்ஷணார்த்தத்வயாவஹஃ ஸ்வபரார்த்தானுமாப்ராஜ்ஞோ மானாபாசவிவேசகஃ நிக்ரஹஸ்தானஹேத்வாபாசஜாதிச்சலவேதிதா வாதஜல்பவிதண்டாஜ்ஞோ மானாபாசவிவேசகஃ அனுமானாத்யக்ஷபாக்யசப்தமானப்ரசாதகஃ ஆகாங்க்ஷாயோக்யதாசக்திவாக்யார்த்தசஹகாரிவிதே பதவாக்கியசுரூபஜ்ஞோன்விதாபிவதனோத்சுகஃ அபீதான்வயஜ்ஞாதா விசிஷ்ட பதசக்திவிதே விபத்யாக்யாததாதூபசர்க்யதத்திதவேத்யவிதே சமாசான்வயக்ருன்முக்ய ப்ரத்யயார்த்த விசேஷவிதே சப்தபோதாகாரவேத்தா லக்ஷணாபதவிருத்திவிதே விசேஷமுக்கியவிருத்தாபிரசக்திதபரசக்திவிதே பகவத்சர்வசப்தாபிதேயத்வஸ்தாபனக்ஷமஃ தத்வமஸ்யாதிவாக்யார்த்தநிரூபணவிசக்ஷணஃ சாத்வோக்தசப்தசாபாராதிகரண்யார்த்தவேதிதா ப்ரமோத்பத்திப்ரமாஜ்ஞத்விஸ்வதஸ்தோத்பாவனக்ஷமஃ வேதப்பிரவாகநித்யத்வவேதேஷாஜனிதத்வவித் வித்யர்த்தவாதமந்த்ராதிதகர்த்தாவகிருதிக்ஷமஃ பாஷாமந்த்ரவ்யவஸ்தாவின்மந்த்ராவாந்தரபேதவித் அத்ரவ்யமானவித்சத்வசத்வசப்தோக்திபாதகஃ ஜனநாதிமிருஷாத்வோக்திமதச்சேதனதத்பரஃ திரவியாத்ரவியானுமேயாத்யக்ஷபேதாபேதவாரகஃ பேத பாதக நிஸ்தாரா த்ரவ்யேயத்தா அவதாரகா ரஜஸ்தம சத்வகுணோபயோகா த்ரவ்யதோக்திமான் சத்வாத்யவஸ்தா வைசித்ர்யா நந்திய நிர்ணய கோவிதா சப்தாதிக்ராஹகாதார நியமோக்தி விசக்ஷணா சத்வாதிகுணயுங்க்த்ய விபூதி வியாக்ருதிக்ஷமா சர்வூத்திரிதானாத்யஸ்தாபரட்சமா சௌகதோத்தானஜைனப்தபுட்கலவாதா வர்ணவேதா நித்யநித்யத்வப்ரகாரவதாரகா அனுஷ்ணாசீதசீதோஷ்ணஸ்பர்ஷாதார விசேஷவித் பூதபஞ்சகவர்ணோக்தி நிர்வோதாரூபபேதவித் சித்திரூபமசிச்னேகுணாந்தரபாதகா இராக்கிருதகுருத்வத்ரவத்வாக்யான்யகுணத்வயம் குருத்வாகமநிர்வோடா குருத்வாத்யக்ஷலிங்கனுத் ஏகத்வத்வித்வசங்க்யாதிகுணாந்தரநிராசகா பரிமாணப்ருதத்வாக்யகுணாந்தரநிராசகா நித்யாநித்யாஸ்யசம்யோகஸ்தாபனைகவிசக்ஷணா பராபரவிபக்தத்வகுணத்ரயநிராசகா விஷயானம்விதாபேதஜீவைசம்யாவதாரகா முக்தபுத்திஜகத்வ்யாத்ததோபவத்திநிரூபகா யோகிபுத்திவினஷ்டைஷ்யத்கோசரத்வோபபாதகா அத்ரவ்யநித்யதீபக்கவிஷயித்வாதிபாதகா ஜீவிக்கரத்வேஷராகசுகதுக்கப்ரயத்னதிருக்கேன்யத்தஜீவனயோன்யாச்சயத்னப்ராகட்யதர்சனா பகவத்ப்ரீதிகோபான்யதர்மாதர்மமதாந்தகா சேனாக்னீஷோமவைஷம்யசாதனைகவிசக்ஷணா மந்த்ரஸ்வார்த்தபரத்வோக்திவிரோதபரிஹாரவித் தேவதாமுகசம்சித்தபகவத்ப்ரீதிசாதகா சம்ஸ்காரகர்மபகவத்ப்ரீத்யர்த்தத்வப்ரசாதகா அபூர்வவிதிவாச்யத்வப்ராதான்யபஹுதோஷவிதே வக்த்ரபிப்ராயதேவப்ரசாதலிங்வாச்யதாசுதீஹி சம்ஸ்காராச்யகுணச்சேதா கர்மாச்யார்த்தஸ்வரூபவிதே சம்சானோத்தீர்ணபோத்வாதிசாமாந்தமதபஞ்சகாதிவாதானேகவாதிசமீரிதநிராசகாசாதிருஷ்யாதிபதார்த்தாந்தரக்லத்திப்ராணநாசனா அநேகசூன்யாவயவானுவிருத்திவிவஹாரவித் விசேஷசமவாயாக்யபதார்த்தாந்தரபாதகா அபாவபாவரூபத்வஸ்வபாவேயத்வபோதகா ராமானுஜீயசித்தாந்தசர்வோத்கிருஷ்டத்வசாதகா சச்சரித்ரத்ராணசம்யத்ரதசன்மாத்யசந்ததிஹி கிலாத்யக்ஷ்ருதிஸ்தாபிதசக்ராங்கனசம்ஸ்கிருதிஹி ஸ்மிருதீதிஹாசநிர்ணீதசப்தசக்ராதிதாரணா சப்தமுத்ராநிஷேதாதிவசோநிர்வாஹகோவிதா பிரத்யக்ஷ்ருதிரூபப்ரமாணபோர்ஜ்யோர்த்வகுன்றகா ஊர்த்வகுன்றப்ரமாணஸ்மிருதீதிஹாசபுராணவித் ஊர்த்வகுன்றானநுஷ்டானநிமித்தானர்த்தசாதகா சர்வவைதிகர்மாங்கஊர்த்வகுன்றகிருதிகோவிதா பஸ்மஸ்ரீவைஷ்ணவாஸ்பிருஷ்யபாவசாதனதக்ஷிணா ஊர்த்வகுன்றகிருதிதிரவ்யவிசேஷாவகிருதிக்ஷமா அச்சித்ரகுண்டதமனா திரியக்குன்றநிஷேதகா பகவத்பாதசதிசோர்த்வகுன்றாகிருதிவேதிதா குன்றசச்சித்ரகாவேத்தா குன்றசங்க்யாவிசாரகா ஊர்த்வகுன்றகிருதிப்ரோக்தப்ரகாரவிவிருதிக்ஷமா ஊர்த்வகுன்றானேகமந்திரவ்யவஸ்தாகரணப்ரியா வர்ணாஸ்ரமாதிநியதோர்த்வகுன்றாங்குநிவேதிதா ஊர்த்வகுன்றஸ்தானவேத்தா ஊர்த்வகுன்றத்யேயதேவவித் ஸ்ருதிஸ்மிருத்யாதிநிர்ணீத விஷ்ணுநைவேத்யபோஜனா விஸ்மர்த்தான்னா பக்த சக்ஷு தரிசனோத்சாரி வப்ரியா விஸ்மர்த்தான்னா பக்த சக்ஷு தரிசனோத்சார நப்ரியா பகவத் புக்தசேஷான்னா பக்ததான நிஷேதகா அன்யதேவ நிவேத்யாதி போஜ்யத்வா பாவசாதகா அனந்தாயுத பக்ஷீத நைவேத்யாத்யத்வ சாதகா சேனேஷத்வாரபாலாதி நைவேத்யாத்யத்வ பாதகா சேனேஷ கவிராலம்பி பக்ஷபேத நிவாரகா விபக்த விஷ்ணு நைவேத்ய தாதுர்வித்யோபயோகவித் ஹரிபூஜோபயுக்தஸ்தாயி பூஜாந்தரயோகவித் விஷ்ணு நைவேத்யைக சாத்ய வைஸ்வதேவ விதித்ரியா விஷ்ணு நைவேத்யைக சாத்ய பித்ருஸ்ராத்த க்ரியாதிகா விஷ்ணு நைவேத்யைக சாத்ய ப்ராணாக்னி ஹவன ப்ரியா வைஸ்வதேவேஜ்யோபயுக்த போஜ்யதா வாக்ய சோதகா விஷ்ணு நைவேத்யஹார்த நிவேத்யா சனநிஷேதகா அர்ச்சாஹார்த்தாதி ரூபாஸ்யா ஹவிர ஹவிரம் சவிசேஷவிதே அன்யப்ரயுக்தோபஜீவி ப்ராணாக்னி ஹவன க்ரியா சதகோபாதி நைவேத்ய சார்த்த ப்ராணாக்னி ஹோத்ரகா வியாசவிம்சதி சங்க்ஷிப்த நிக்ஷேபாபேக்ஷிதாசில சங்க்ஷிப்த ந்யாச வித்யாங்க ஸ்ரீநியாச தசக ப்ரதா நிக்ஷேப ரக்ஷாக்ரியாச நிஷேத நவகாந்தக ஆனுகூல்யாத்யங்கபேத ப்ரபத்யத்யாய பேத கிருதே அன்யதேவ பராச்சார்ய தியாக பர்யந்த போத கிருதே சம்ஹிதா பேத கம்ய ந்யாச வித்யா மனுபேத விதே ந்யாச பக்தாபசாராதி நாஸ்யத்வ வியாகிருதி க்ஷமஹ ந்யாச மந்திர த்வய ந்யாச சர்வாதிகிருதி சோதகஹ பும்சு வித்யா ந்யாச வித்யா சேஷபாவ பிரகாரவிதே சங்கல்பித குருபாயா சங்கிராஹ்ய லகுவேதிதா ஸ்ரீராம சரமஸ்லோக வியாக்யான கரண க்ஷமஹ ஸ்ருத்யந்த வேதன க்ராஹ்ய பக்தி ந்யாசோபபாதகஹ ப்ரஹ்ம சூக்தாத்யுக்த பக்தி ந்யாச வித்யா த்வயோத்சுகஹ மோட்சார்த்தாராதனாத்யர்த்தந்யாசாவாந்தரபேதவித் சரண்யபூர்வமத்யைஷ்யத்காலகர்த்தவ்யவேதிதா லக்ஷ்மீ ப்ரபத்தி மோக்ஷார்த்த ப்ரபத்யர்த்தத்வராதகா கமலானுக்ரஹாகை கமலானுக்ரஹீகாந்த்யபாரம் யத்ரானதீக்ஷிதா ஸ்ரீநியாச பாரமேகாந்த்யபஞ்சகத்த நிவாரகா பரபக்தி பரஜான பரமப்ரேமசோதகா ஞாசஸ்வரூப விஷயாயத்த வைஷம்ய சாதகஹ பஞ்சாயுதாவாந்தரீய பிரயோஜன விசாரகஹ பஞ்சாயுத பிரமாணீய விரோதோத்தார கோவிதஹ கத்யோக்த பிதிருமாத்ராதி தியாக நிர்வாக கோவிதஹ அகிருத்ய கிருத்யாகரணாபசாராதி விசேஷவிதே பக்தாபசாரவிதே பாபசக்திபேத நிரூபகஹ ரகசிய ஸ்பஷ்ட பக்தாபசாராதி பரிஹாரவிதே வர்த்தமான பவிஷ்யத் காம்ய க்ஷமார்த்தன யுக்திவிதே ப்ரபன்னா புத்தி பூர்வைனோ நிஷ்கிருத்யுக்த விரோதவிதே சதுஸ்லோகி பாஷ்ய சூக்த லக்ஷ்மீ சத்வோபபத்திகஹ லக்ஷ்மீ விஷய துர்வாதி விருத்தோக்தி நிவாரகஹ ஸ்தோத்ர பாஷ்ய கிருதி வியக்தயா முதாச்சார்ய மானசஹ ஸ்வார்த்தான்யோக்த ஸ்தோத்ர சர்வ புருஷார்த்தத்வ சாதகஹ குரு சத்குரு சம்பாத கால பிராச்சார்ய தாஸ்ய கிருதே வைசானசாகமாத்யுக்த நதி பேத விசாரகஹ மகுலாபரணாச்சார்ய பாவானேக விரோதஹ அத்யக்ஷாகம சத்சூக்தி நிர்ணீத ஜகதீஸ்வரஹ நாராயணாத்யனன்யார்த்த சஞ்ஞாஸ்தே பரதெய்வரஹ பாரம்ய சூச்சகாலே கடன் அனன்யதா சித்தலிங்க கிருத்தம் வக்திருத்வாத்யனுகுண சாத்விகாதி புராணவித் சாத்விகாதி பிரவச்சன சாத்விகத்வ பிரசாதகா ஸ்ரீ பஞ்சராத்திர ரக்ஷா கிருதே பஞ்சராத்திர பிரமாணவித் அஸ்மார்த்த சம்ஸ்க்ரியாதீனா பிரம்மண்யாபத்தி வாரகா த்ரையாகமோக்த கர்மாதிகாரி வைஷம்ய சாதகா ஏகாயனா பௌருஷேய பாவ சாதன வேதிதா ஸ்ரீ பாஞ்சராத்திர சித்தாந்த பேத லக்ஷண வேதிதா சதுர்விதாகம ப்ரஹ்ம ப்ராப்தி ஹேதுத்வ சாதகா சித்தாந்த சம்ஹிதா தத்தத் சாங்கரிய பரிஹாரவித் சாம்ய சித்தாந்த கர்மாதிகாரா பாவ பிரசாதகா ஆகமாவாந்தரோத்கர்ஷாபகர்ஷாதி விதாயகா உத்கிருஷ்டஸ்த நிகிருஷ்டோத்த க்ரியாக்ருதி போதகா உத்கிருஷ்டஸ்த நிகிருஷ்டோத்த க்ரியாதிக்ருதி போதகா வைகானசாக்கியதந்திர பிரமாணத்வ விவ்ருதி க்ஷமஹ வைகானசாகமான்யோன்ய சாங்கர்ய சக்தி பஞ்சகஹ ஸ்ரீ பாஞ்சராத்திர சர்வோபதீவ்யத்வோக்தி விசக்ஷணஹ சூத்ராந்தரஸ்தாபிதார்ச்ச தந்திர பூஜா விதாயகஹ சைவாகமாத்யமானத்வ சம்ஸ்தாபன விசக்ஷணஹ பிராக் பிரவர்த்த பரித்யாகோத்கிருஷ்டாகம நிரோதவிதம் சாத்விகாதி விபாகாதீனா கமாமானதாபஹ பூர்வாகமோத்கிருஷ்ட மார்க விதான சுகதி பிரதஹ ஸ்வயம் வ்யக்தாதி பவன தாரதம்ய விதாயகஹ தேவ பூஜா முக்கிய கௌணாதிகாரி வியாக்ருதி க்ஷமஹ தேவேத்யாஷ்டாங்கதோத்கர்ஷவர்ணனைகவிசக்ஷணஹ பிரயத்ராஜ்யனபேக்ஷஸ்வதசித்தோத்கர்ஷவஸ்துதிருக் பரமைகாந்திகர்த்தவ்ய பஞ்சகாலக்ரியாசுதீஹ பாஷ்யகாராஸ்ரீபூத பஞ்சகாலப்ரகாசகஃ வைசேஷிகத்ரிகாலார்ச்சா விதானாத்யவிரோததிருக் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஸ்மிருத்தைகக்ய ஸ்தாபன தக்ஷிணஹ வியாச தக்ஷாத்யுக்த தர்ம சாஸ்த்ரார்த்த விவ்ருதி க்ஷமஹ சர்வ க்ரியாத்யங்க பூத ஹரிஸ்மரண போதகஹ பஞ்சராத்திரோக்த பகவத் ஞான நித்யத்வ சாதகஹ அர்ச்சாவதார ரஹித க்ருத போஜன தோஷ விதே பகவத் ஞான ரஹித கால வையர்த்ய சாதகஹ பிராப்தகாமாத்தலித்வா பாரமைகாந்த்யானுகூல்யதிருக்கே கைங்கரியகாலாவசியானுசந்தேயார்த்தவிசேஷவிதே சமயாச்சாரணியமாத்யாயோக்தாவசியகத்வவிதே வைஷ்ணவஸ்ரீதர்மசாஸ்திரோதீரிதாவசியகத்வவிதே ஆரம்பமந்திரநிர்ணேதா சாத்விகத்யாகசாதகஃ ராத்ரியந்தோத்தானசமய ஹரிகீர்த்தனசாதகஃ நித்ராநிமித்தாசமனானுகல்பாவசியகத்வவிதே பூர்வக்ஷமா பூர்வக்ஷபாதிரமிதயோககார்யத்வவேதிதா அபியானாரம்பகாலவேத்தாநிர்வேதகாலவிதே நிர்வேதபலவிதே கார்யகரசாத்விகதைர்யவிதே மந்த்ராதிகமகுருவன்யோன்யோபாயதூஷணவேதிதா மந்த்ராதிகமகுருவன்யோபாயதூஷணவேதிதா குருத்யானானுகர்த்தவ்யஹரித்யானஸ்வரூபவிதே கைங்கர்யார்த்தாச்சார்ய விஷ்ணுத்யானானுத்யானபோதகஃ நித்யப்ரோஜ்யகைங்கர்யபூரணார்த்தனமந்த்ரவிதே ஸ்தோத்ராதிஸ்தாவச்சகீர்த்யதேவதேவ்யாதிநாமவிதே பகவன்மந்திரதத்காலசோதிதா பகவன்மந்திரதத்காலசோதிதோசிதஜப்யவிதே பதன்யாசமனுஜ்ஞாதா பதக்ரமமனுக்திமானே யதிகாலாவச்யகார்யகேசவாஹ்வானகீர்த்தனஃ சந்தியா ஸ்நானோபகரண கிரகணைக விசக்ஷணஹ மலமூத்ர விசர்ஜார்த்த தேசாதி சகலார்த்தவித் சௌச சங்கியா க்ரமத்ரவ்ய கால வைஷம்ய சாதகஹ தந்த தாவன காஷ்டாதி வ்யவஸ்தா ந்யாய தத்பரஹ ஸ்நான தீர்த்த விசேஷஜ்ஞஹ ஸ்நான பேத விதாயகஹ உஷ்ணோதக ஸ்நானகால வ்யவஸ்தா கரணக்ஷமஹ வாசோதரண புன்றாங்க தர்ப்பண க்ரம சாதகஹ சந்தியோபாஸ்தி விசேஷஜ்ஞோ காயத்ரீ ஸ்தான காரவித் காயத்ரீ ஜப சங்கியான சாதனோத்கர்ஷ காரவித் சந்தியாகாலீன நியம வேத்தோபஸ்தான காலவித் திகாதி நமனாசக்த பாரமீகாந்திய பங்கஹ சந்தியாகாலாவஸ்ய காரிய மூலமந்திர ஜபோக்திமான வியாக்ருதாதாரசக்தியாதி தேவரிஷி பிதிருதர்ப்பணஹ நித்யதர்ப்பண கர்மாந்த வாசப்பீடன சாதகஹ ப்ரஹ்மேத்யா காலவித்யாத தீர்த்த மந்த்ரோபசம்ஹ்ருதிஹ தீர்த்தாசன்னானந்த சத்மப்ரவேசாவஸ்யதத்வவித் பகவத் சத்மசந்த்யாஜ்ய த்வாத்ரிம்சதபஜாரகஹ அப்யுக்ஷமோக்ஷிதகிருஹோ கோமகால விசேஷவித் பரதோக்ராசதானர்த்தி அபியானஸ்வரூபவித் உபாதானாக்ய சமய வேத்தோபாதான மந்திரவித் கேயோபாதேய தேவார்த்த சுமாதி திரவிய வேதிதா ஸ்வாத்விதாரண்ய மூல்ய க்ரீதயாசித குணாதிவித் சுமனோகத சத்வாதி கிருதோபாதான ஆனகம் திதிபேதாவினியத புஷ்பபேதாவிசாதக திவாநிசாதேவயாக வியாப்தபூர்ண விசேஷவித் சாஸ்திராணுமதசிஷ்டாக்ராஹ்ய புஷ்பாதி நிவாரக கிருஹாலயார்ச்சாமியத வாச புஷ்பாதி பேதவித் ஸ்ருங்மாலா பேததிருக்கே சூத்திரக்ரஹிதாதி நிஷேதக பகவத்யாகவர்ஜ்யோ பாதேயாபரணசோதக ராண்யங்கசுரபிதிரவ்யோபயோக வியாக்ருதிக்ஷம ஹேயோபாதேய முகுண பத்ராங்குர விசாரக தினத்வயாபர்யுஷித குசுமோக்தி விசக்ஷண போஜராஜாத்யுக்தகால புண்யபேத விசாரக கிராஹ்யமூலக்ரஹீதா தூபதீபத்ரவ்யவேதிதா தசாவிசேஷானுமதார்ஜனோபாய விசேஷவித் சர்வப்ரதிக்ரஹவ்யாத்தமனுநிர்ணயகோவித யதி புஷ்பக்ரஹோபாய விசதீகரணக்ஷம பூஜாத்யர்ஹாந்தராத்மீய குணோபாதான சாதக பாஷ்யகாரோக்த நித்யாக்ய க்ரந்தவ்யாகரணக்ஷம யுஜ்யா கால விசேஷஜ்ஞஹ யுஜ்யா பிராதான்ய சாதக பரமைகாந்தி சத்தார்த்த சந்நிபந்தன வேதிதா யத்யன்யதேவ பூஜாதி மகாதோஷ பிரசாதக பரமைகாந்தி சந்திருஷ்டான்யதேவ ரதி பாதக கர்மண்யதா பாவகேது பாபதச்சாந்தி ஹேது கிருத யுஜ்யாதிகார பேதஜ்ஞஹ யுஜ்ஞாசாரார்த்த வேதிதா ஸ்வாத்யாய கால ஸ்வாத்யாய பேதாதிகிருதி பேததிருக்கே ஸ்வாத்யாய சாரசந்திரஷ்டா ஸ்வாத்யாயாங்க விசேஷவித் சாயம் சந்தியா ஹோமதேவ பூஜா போஷண காலவித் புஜிரோபனிமித்த பிராணாக்ரிஹோத்ர மனூஜக பிரதோஷவர்ஜித நிசா யோக்யதாதீதி விசேஷவித் த்ரயோதசீ பூர்வராத்ரி காரியமௌன விசேஷவித் பிரதோஷகால கர்த்தவ்ய சந்தியா சங்கோஷ வேதிதா பிரதோஷாவஸ்ய வர்ஜ்யஷ்டாட்சர மந்திர ஜபோக்திமான் சந்தியாத்யாஜ்யஷ்டாட்சராண்ய காயத்ரிண்ய ஜபக்ரியஹ ஆசௌச்சகால சந்தியாஜ்ய காயத்ரிண்ய ஜபக்ரியஹ அத்யாயானர்ஹ விஷுவாஜ்யநிஜ்ஞாத ஜபாந்தரஹ மௌனக்ரியா சமாயாத சச்சித்ரத்வ நிராசகஹ பிரதோஷ நரசிம்ஹான்ய ஹரிதர்சன பாதகஹ பிரதோஷ காலாலுஜாத ஸ்வகிருஹார்ச்சாவலோகனஹ மத்யராத்திர நிஷித்த ஸ்வகிருஹார்ச்சா பூஜனாதிகஹ மத்யராத்ரோபராகாதி காலாவத்யார்ச்சனாதிகஹ சர்வகாலாப்யனுஜாத ஆசனஸ்த ஹரி தரிசனஹ அஷ்டாங்கயாக மத்யாலுஜாத ஸ்வார்ச்சாய யோகவிதே ஸ்ரீ பராசர சாண்டில்யாத்யுக்த யோகஸ்வரூபவிதே ஸ்ரீ பாஷ்யகிருத் சம்ப்ரதாய ப்ரபன்ன ஜன யோகத்ருதே ஞாஸ தத்யாத்யர்குண விநியோக விதாயகஹ அர்த்தாவதார விஷய யோகோசித்யாபிதாயகஹ யோகாங்க சம்கிருதி ஞாஸ ஸ்தாபனாச மனசாதகஹ யோகோபகாரிகர சாந்தி ஹேது சுசுப்திமான கத்வாதி ரூப ப்ரஹ்மாதி சம்பரிஷ்வந்த பாவனஹ சாஸ்திரீய சயனீயாதி நியமாதி விதாயகஹ ஸ்வாராஜ்ய பகவத்பாத சரோஜன்யஸ்த சீர்ஷகஹ நித்ராரம்ப சேத காரிய மாதவ த்யான கீர்த்தனஹ ஏகாதஸ்யாதி லுக்தாதி யாக சப்தாங்க யாக த்ருதே द्वादश्यादि प्रभाताद पारणास्थापनक्षमः पारणादिन मध्याह्न सप्ताङ्गे ज्ञान विचारतः अनेके ज्ञासन्निपात लुप्तोपादानलेशकः असत्यवत्थास्व समानर्थिगादिकृतेज्ञकः विदुरवृत्तिसन्न्यासि पनस्तर्तिं निषेधकः சூதகாரிதசாத்யாஜ்யசுசிகர்த்தவ்யகர்மகா ब्रह्मवित्वनिमित्तसंकोचव्याघतिक्षमः प्रत्रान्तोत्सवकार्यादिसूतकादिनिषेधकः आशौचकालकर्तव्यमानसेज्याविचारकः आशौचकालकर्तव्यसंध्योपास्तिप्रकारविते दुष्करत्वपरिज्ञानक्षुब्धकुम्हर्षवर्धकः भगवद्धर्मसौकर्यविशेषव्यापृतिक्षमः युज्योपचार वैकल्य दोषादोष विचारकः संकल्प सूर्योदयोधकृतापारज्ञनाटकः संकल्प सूर्योदयाद्यपद्य व्यक्तस्व वैभवः क्षात्रबद्ध ध्वजोद्भासि दशासा सौधमण्डलः श्रीवैकुण्ठ विनोदी सत्कविनाटक लक्ष्मदृके சாந்தைக்கரசாவஜா சிங்காராதிரசத்வஹ கௌரவைதர்ப பாஞ்சாலமாலாகாரவசோதர பாத்ரீகிருத விவேகாதி குணாதிஷ்டாத்ருதெய்வதஹ சந்தி பஞ்சக சம்வேச நாடகஸ்தான கோவிதஹ சர்வசங்கட வித்வம்சி விசங்கட மனீஷிதஹ விம்சத்வர்ஷாதீத சர்வ வித்யா சந்ததி பாசுரஹ त्रिंशद्वारश्रावित श्रीमच्छारीरकभाष्यकः यतीन्द्रात्मिकदुर्वादिविजयार्थपवित्रकः वादनामा वादोषव्यवस्थाकरणक्षमः सूक्ष्मसूक्ष्मतरात्यन्तसूक्ष्मप्रश्नोत्तरक्षमः यतीन्द्रग्रन्थसुरभिमानस्तपदसेखरः शङ्करादिकुदृङ्मूर्धन्यस्तवामपदोज्ज्वलः ூர்னியசுவர்ணகோஜ்வலா வைக்குண்டலோக்கீபுங்க மிசுனாஜிதீர்வாணைத்தியசில்பச்சமதிசாசகஸ்தானுபாசிரயநிரூபகாத்மாத்மானாத்மகுணேஸ்தித்ஞாபனக்ஷம ராகவாபிதயோத்கிருஷ்டயாதவாபிதயப்ரதஹ ஸ்ரீசேதுசதகோபாதிசேவாசந்துஷ்டமானசஹ சோழதேசீயபகவக்ஷேத்ரசேவாரசாகுலஹ ஹஸ்தீசசேவாகுலாத்மா நரேந்திரமத சத்வஹ நரேந்திர வந்திதஸ்தாட்ச தண்டகோத்தமதா கிருதீஹ புனர்வ்ருஷாத்ரி ரங்கேஷ சேவார்த்தக மனோற்சுகஹ ஆச்சர்யாவஹ சாரித்ர வாஜிவக்த்ராதிதெய்வதஹ வரதாச்சாரிய ஜனகோ ஜீவிதாகில விஷ்டபஹ ஹயாச்ச பூர்த்த தீர்த்தாஹர் திருஷ்டலஜ்ஜித விக்னகிருதே ராத்திரி நிர்யூட ரங்கேஷ பாதரக்ஷா சஹஸ்ரகஹ பாதரக்ஷா சஹஸ்ரோக்த பாதுகா சேவகாபிதா ரங்கேஷ தத்த கவிதார்க்கிக சிம்ஹாபிதானகஹ சம்பிரதாய பரிசுத்தி ஸ்தாபிதாச்சாரிய சத்வதஹ சத் சம்பிரதாய ரஹித சாஸ்திரநாதர போதகஹ சாஸ்திரமூலாநாதரோதிதா கல்யாதிநிகமாந்தப்ரவர்த்தகாவதிருதிக்ஷமஹஷடகோபாச்சார்யபாவஸ்தாபனைகவிசக்ஷணஹ அனுகூலாச்சார்யவம்ஸ்யாவித்யாதானசுபாத்ரவித் முக்கியப்ரதானாச்சார்யத்வஸ்தாபனைகவிசக்ஷணஹ ஸ்ரீமத்ராமானுஜாச்சார்யசம்ப்ரதாயவிரோத ரகசிய தத்வத்ருதய பதவீ கிருதி பாசுரா ரகசிய தத்வரத்ராவல்யலங்கிருத சுஹ்ருண்மனோஹா தத்வரத்ராவலி பிரதிபாத்ய சங்கிரஹகாரக தத்வரத்ராவலி கம்ய ஜ்ஞான பர்யாப்தி போதக ரகசிய ரத்ராவல்யாக்ய ரகசிய வியாக்ருதி பிரிய ஞாச்சுத்தரைன பிரதிபதோக்த நிஷ்கிருதி சாதக ீத்தவீத்தீத்திரிநாயக நவநீத்தோக்திஹ்டவேங்கடநாயக காலதாமசாவதிபன விச்சாரகவத்ஸ்தலாவாசிரியவியாதீனவர்ணவத்தேகதர்சனீத்தமாதகாஷ்டமான ரகசிய மாத்ருகா தத்த பிரபன்னான்வகதோஷகஹ சாரசங்கஹ க்ருண்யாதி க்ராஹ்யாக்ராஹ்ய விபாகவித் பிரபன்னஸ்வீகிருதிக்ருத பூர்த்யபூர்த்தி விசாரகஹ மானாதி தசகாலம் விவிவேகி ஃபலபோதகஹ மானப்ரமேய விசிஷ்யாச்சார்ய க்ருத்யாதி சாரவித் வ்யக்தீகிருதாகிலோத்கர்ஷ ஸ்ரீரஹசிய சிகாமணி ஸ்ரீமத்வராஹாவதார சர்வாதிக்யாபிதாயக வராஹாக்ய புராணாதிசய வர்ணன தட்சிணஹ ப்ரபத்தி பரவாராஹ சரமஸ்லோக போதக யாமுனோக்தி பரிஷ்டார்யாஞ்சலி வைபவகாரக ப்ரபன்ன விஷய ஸ்ரீமததிக ப்ரீதி சாதக ஸ்ரீமதாஸ்யானன்யதைவத்வானன்யார்த்தத்வசின்ஹதிருக் பிரதானசதகவ்யக்தீகிருதமுக்யார்த்தசஞ்சய சதானுசந்தேயார்த்தோபகாரசங்கிரஹகாரக மகோபகாரவிதே சாராபாக்யானகிருதிப்ரிய பராங்குஷாதிநிர்வியாஜரக்ஷணோக்திவிரோத ரகசியதத்வஸ்ருதய சுலகாஸ்வாதிதாஸ்ரித அபயப்பிரதானகாரஸ்பஷ்டராமாயணாந்தரஹ ஸ்ரீசாபசாரரசிகவைஷ்ணவானாதரோக்திமானே ஸ்ரீசாபசாரபக்தநாதரக்ஷாமணகானவித் ஞாசாபேக்ஷிதசர்வார்த்தவ்யஞ்ஜகாதிமகாவ்யவித் ஸ்ரீமத்கிருபாபரிணதகோபானபதவீப்ரியஹ அர்ச்சிராதி மகாமார்க விரோத சமண பிரிய மாதவாத்மஜ பூபார்த்த தத்வ சந்தேச காரக ரகசிய சந்தேச கிருதி பிரீத மாதவ புத்திரக ரகசிய சந்தேச விவரணாக்ய கிருதி தோஷக மாதவாத்மஜ பூபார்த்த சுபாஷித விதானவித் ஹம்ச சந்தேச விவிருத பகவத் பிரேமதல்லஜ ஸ்ரீமன்மௌலிக்ரமாபித்ய க்ரந்த நிர்மாண கோவித யோகாச்சாரியாதிசிஷ்யார்ப்பித சாரீர பாஷ்யக ப்ரஹ்மதந்திர ஸ்வதந்திராதிசிஷ்யார்ப்பித ரஹஸ்யக ஸ்ருதாசீதி சஹஸ்ர திரவிடாகம பரிமளஹ முனிவாகன போகாக்ய க்ரந்த சம்ப்ரீத சஜ்ஜனஹ ஸ்ரீமன் மதுர கவ்யுக்தி காதா வியாக்யான தக்ஷிணஹ திரமிடாம்னாய தாத்பரிய ரத்னாவலி விதாயகஹ திரமிடோபனிஷத்சார பிரபந்தோஜ்வல மானசஹ ஸ்லோகத்ரயோக்த பகவதாராதன விதிக்ரமஹ நவஸ்லோகீ சங்கிரஹீத ப்ரஹ்மசூத்ர விதானதஹ பிரபந்ததார நிர்மாதா ஹாரணய்யஸ்ய கீதி கிருதே மூலமந்த்ரார்த்த சங்கிராஹி காதா கிருதி விசாரதஹ த்வயமந்த்ரார்த்த சங்கிராஹி காதா கரண தக்ஷிணஹ சரமஸ்லோக சங்கிராஹி காதா சங்கிரஹ கோவிதஹ பிரபத்தி கர்ப்ப கீதார்த்த காதா கிருதி விசக்ஷணஹ லக்ஷ்மணாச்சாரியரோகக்ன பாததீர்த்த பிரபாவகஹ ஸ்ருத பிரகாசிகா ரக்ஷா ரக்ஷிதாத்யாத்ம பாஷ்யகஹ யாதவாசல பத்ரா சாசனார்த்த கதிபாசுரஹ அபீதி ஸ்தவ சஞ்சாதா பீதிரங்க புரீ கதிஹ ரங்க பிராபித ரங்கேஷ கோபனார்ய ஸ்துதி பிரியஹ ரகஸ்ய த்ரய சாரோ ஜீவித வேதன சஞ்சயஹ திரமிடோபனிஷத் த்ரஷ்ட்ருவே சூரி பிருந்தோபகாரவிதே மோக்ஷைக சாதனாச்சாரிய வர்த்தா சாதன தத்பரஹ சுவாச்சாரியாதி சரஞ்சாந்த பக்தி க்ரம விசேஷவிதே ஸ்ரீமத் பகவதாச்சாரிய பாவபாசக பாசக ஷடாரிநாத யோகீந்திர குரு சிஷ்யத்வ சாதக அபரீட்ச ரகசியாதி பிரதான பகுதோஷவிதே பக்தி பிரகாசித குரு வம்சசிஷ்ய நிபந்தன அசம்பாஷ்யாதி சம்பாஷண நிஷ்கிருதி குருஸ்மிருதி மோக்ஷார்த்த சாஸ்திரானாரம்ப ஹேது திக்ருதி தட்சிணஹ ஆச்சார்ய நிகட ப்ராப்தி ஹேது ஷட்ச நிரூபகஹ சார நிர்கர்ஷ குதலஹ பிரதான ப்ரதிதந்த்ரவிதே ஈசாதாரகதா சேஷித்த நியந்த்ரித்வ போதகஹ ஜீவாதேயத்வ சேஷத்வ நியாம்யத்வ நிரூபகஹ சங்கல்பாதீன நித்யாக்ய வஸ்து ஸ்திதி விசேஷவிதே சேஷசேஷ்யாதி சம்பந்த ஃபலிதார்த்த விசேஷவிதே அர்த்த பஞ்சக தத்வஜ்ஞஹ தத்வத்ரய விசேஷவிதே ஸ்வாதீன த்ரிவிதா சித் சித் ஸ்வரூப ஸ்திதி விருத்தி திருக்கே பிரமாணகம்ய தர்மி ஸ்வரூப ரூபக தர்மவிதே ஜீவலக்ஷண தத்வஜ்ஞோ பத்த லக்ஷண லக்ஷிதா பத்த ஸ்திதி ப்ரவிருத்திஜ்ஞோ முக்த லக்ஷண லக்ஷிதா முக்த ஸ்திதி ப்ரவிருத்திஜ்ஞோ நித்ய லக்ஷண லக்ஷிதா நித்ய ஸ்திதி ப்ரவிருத்திஜ்ஞோ நித்யாத்யன்யோன்ய பேத திருக்கே நித்ய முக்தாத்ம கைங்கரிய சார்வ வித்ய நிரூபகஹ திரிகுண ஸ்திதி விருத்திஜ்ஞஹ ஈச லக்ஷ்மண லக்ஷிதா அவதார ரகசியஜ்ஞ பரவ்யூகாதி பேத திருக்கே ஸ்ரீ ஜகத்காரணத்வாதி சாதகானேக யுக்திமான் ஸ்ரீமன்நாராயண பரதேவதா நிர்ணய கோக்ஷமஹ சர்வதேவ பரப்ரஹ்மா பேத கண்டன தட்சிணஹ த்ரிமூர்த்தி சாம்ய தமனஹ த்ரிமூர்த்தியைக்ய விநாசகஹ த்ரிமூர்த்தியுத்தீர்ண பரமதேவதா கண்டனக்ஷமஹ த்ரிமூர்த்தியந்தர்கத ப்ரஹ்ம ருத்ர பாரம்ய கண்டனஹ ப்ரஹ்ம ருத்ராதி காரியத்வ கர்ம வஸ்யத்வ சாதகஹ ப்ரஹ்ம ருத்ராதி பகவத் பாரதந்திர விசாரகஹ ப்ரஹ்மாதி பகவன் மாயா யத்த தீக்ராச விருத்தி திருக் விஷ்ணு தரிசித சர்கோபசர்காதி விதி சம்புதிருக் சுபாஸ்ரயத்வரஹித ப்ரஹ்மருத்ராதி சாதகஹ ப்ரஹ்மருத்ராதி த்ரிகுண பாரவஸ்ய நிரூபகஹ ப்ரஹ்மருத்ராதி பகவதாஸ்ரிதத்வ விதாயகஹ ப்ரஹ்மருத்ராதி பகவத் விபூதித்த நிரூபகஹ ப்ரஹ்மருத்ராதி பகவத் பிரகாரத்வா விதாயகஹ ப்ரஹ்மருத்ராதி பகவத் சரீரத்வ பிரகாசகஹ ப்ரஹ்மருத்ராதி பகவத் வாசத்வ ஸ்தாபனக்ஷமஹ. சாத்விகத்தோற்பத்தி ஹேது மதுசூதன திருஷ்டி திருக்கு ரஜஸ்தமோ குணாசக்தி ஹேது பிரம்மாதி திருஷ்டி திருக்கு பிரம்மருத்ராதி மோக்ஷாச்சி ஜனோபாசியத்வபாதகஃ பிரம்மருத்ராதி பாசியத்வவசோ நிர்வாஹகஃ பிரம்மருத்ராதி பாரம்ய திருக் கர்மா நர்ஹதாதி திருக் பிரம்மாதி பகவத் சாம்ய திருக் பாசம் திப்பசாதகஃ விஷ்ணு நிக்ராச்ய பாஸ்ரத்வரஹிதோயதர தெய்வ திருக் சுப்ரேதர ஃபல பிராப்தி சாதனேதர தேவ திருக் சாமியாத்யர்த்தாசிரிதானந்த புருஷார்த்தத விஷ்ணுஜீஹ அஜ்ஞான்யதேவ யஜனப்ரீத விஷ்ணு பிரகாசகஃ அஜ்ஞான்யதேவ யஜனஃபல வைகல்பசாதகஃ விஷ்ணாத்மகான்யதேவஜ்ஞ கர்ம கௌஷல்யசாதகஃ நிஷ்காம விஷ்ணுசேவாசங்கான்யஃபலசித்திதிருக் பராங்குஷாதி ஸ்ரீசூக்தி சாதிதோத்கிருஷ்டமாதவஃ மோக்ஷாஹேது சாரஜ்ஞாதிகாரி விபாகவித் பிரபத்யவாந்தரதிதாவேர்த்தோ வாய விபாகவித் பிரபத்யதிக்ரியா பஞ்சதச நிர்ணய தூர்வஹ ஞாத வித்யாந்த பஞ்சத்தோ பகார வியாக்ருதி க்ஷமஹ விஸ்வாசோத்கர்ஷ விஹதி காரண வியாஹதி க்ஷமஹ விஸ்வாச கோத்ரு வர்ண சப்தார்த்தத்வ பிரகாரவித் பிரபத்தி ரக்ஷணாபிஜ்ஞோ ஞாத வித்யாங்கிவேதிதா த்ரிவர்க்கமோக்ஷஜனகநியாசவித்யாவிசேஷவித் சாங்கப்ரபத்யநுஷ்டானப்ரயோகவிதிசாதக சாங்கப்ரபத்யநுஷ்டானசக்ருத்வஸ்தாபனக்ஷத சஹேதுகிருதக்ருத்யத்வானுசந்தானவிசாரத ஸ்வஸ்வரூபோபாயஃபலநிஷ்டாத்ரயவிவேகவான் பிரபத்யுத்தரகர்த்தவ்யகிருத்யநிர்ணயதக்ஷிண பகவத்தாச கைங்கரிய தாஸ்ய த்வைவித்ய வேதிதா பகவத்தாச தாஸ்ய ப்ராப்தானன்யத்வ விரோதஃ ஸ்ரீமத் பாகவதான்யோன்ய தாஸ்ய சாதன தத்பரஃ ப்ரபன்னான்வஹ சம்பாவ்ய சாஸ்த்ரீய நியம பிரியஃ பாஷ்யகாரோக்த சாஸ்த்ராணுமத கைங்கரிய சாரவித் உல்லங்கிதாஜ்ஞாகரணாவைஷ்ணவத்வப்ரசாதகஃ மகாபாதப்ரபன்னப்ரசித்தநிஷ்கிருதிவேதிதா கடினாலயதாயுஃ ப்ரபன்னாயுர்வ்ருத்திசாதகஃ மோக்ஷார்த்தந்யாசசம்ஹார்ய தீபூர்வோத்தரபாபஃ கிருதபாதகநாசார்த்தசரணாகதிவேதிதா ப்ரபன்னான்வஹவாசார்ஹஸ்தானவ்யாக்ஷானகோவிதஃ விகலாங்கநியாசவித்யா பூர்ணஹேதுத்வசாதகஃ தேவாந்தரதிருடாசக்தப்ரபன்னநரகோக்திமான் வித்ததேகாந்தோர்த்தமண க்ரமதர்சனதோஷிதஃ உபாயாரம்பநஷ்டாத்லிஷ்டபூர்வோத்தரபாபவுத் இஷ்டாவதூதான்யஃபலதீவைமுக்கியப்ரபன்னவித் ஆச்சிஷ்டபுண்யாகவிதூனநபதார்த்தவித் புஷபுணியமித்திராரிசங்கிராந்தேவியஜபோதக அச்சிராதிகதிஜாதா சூக்மதேசவிசர்கவித் திவ்யதேசப்ராப்திபூர்வக்ரமதரிசனதக்ஷிண முக்தப்ரபன்னசானந்தவிபுஜானதுரந்தர மதுவித்யாதிதீகாரிகத்யந்தரவிசேஷவித் முக்தியவஸ்தானந்ததாரதம்யவாதவிநாசக ஜகத்ஸ்ரஷ்டுபரப்ரஹ்மதுல்யானந்தவிமுக்திதிருக் பரிபூர்ணபரப்ரஹ்மானுபவஸ்ருதிவேதிதா சுநிச்சிதார்த்த பரமப்ரஹ்மானுபவரீதிகஃ சம்சாரப்ரதிகூடார்த்த முக்த்யவஸ்தானுகூல்யதிருக் ஸ்ரீபதித்வபரப்ரஹ்மதுல்யானந்தவிமுக்திதிருக் சதாசாத்யோபதேசைகாதிகாரிஜ்ஞாபனக்ஷபஃ. சசத்தர்கோபதேசாதிகாரிகோ விதஹ ஜானபேட்சபகவத்ரக்ஷகத்வோக்திவாரகஃ ஸ்ரீமத்சம்பந்தமூலவியாஜநிராசமராந்தகஃ அவ்யாஜபகவத்பாத்ரபாவமானோபபத்திஹ ஜயபூர்வஸ்ரீபதோபலக்ஷத்வவிநாசகஃ ஸ்ரீவிசேஷணபாவோத்தோபாயத்விப்ரவிபஞ்சகஃ நிர்வ்யூடசரணவ்ரத்யாவிஸ்வாசாபேதபூர்வவாக் ப்ரபத்திப்ராத்தனாபேதவாங்நிர்வாஹவிசக்ஷணஃ வாக்கியஜன்யஜ்ஞானமோக்ஷோபாயத்வமதபஞ்சகஃ ஸ்வரக்ஷணார்த்தவ்யாபாரநிவ்ருத்திஉத்யூதிபூர்வகஃ ப்ரபத்திமோக்ஷோபாயத்வபாதகவ்ராதநாசகஃ சரமஸ்லோகநிகிலதர்மத்யாகபரத்வஃ நிஷித்தவர்ஜனாதர்மபாவத்தோக்த்யபனோதனஃ உபாசனஸ்வரூபோபாயஸ்வரூபவிரோதஃ சர்ணாஶ்ரமாதிதர்மஸ்வரூபரோதவிநாசகஃ ஐகாந்த்யச்சேத்யன்யதேவ பரவர்ணாதிதர்மஃ பக்திவித்யாசித்தஹேது ப்ரரோசனகரத்வஃ பக்திவித்யாசிஷ்டலோகபரிக்ரஹநிவாரகஃ பரந்யாசாதிசகலகாலதர்மத்வபஞ்சனஃ ஞாசப்ரசம்சதோஞாசபக்த்யாதிக்யப்ரதர்ஷகஃ அனுகூலப்ரசங்கல்பாத்யவஶ்யம் பாவவேதிதா விஸ்வாசாங்கவஹத்வாந்தராயபங்கவிசக்ஷணஃ ப்ரபன்னபகவத்ப்ரேமதாரதம்யவிதாயகஃ குருபக்திலகுன்யாசஃபலைக்யோக்திவிசக்ஷணஃ பூர்வபூர்வாக்ருதஅம்சார்த்தபுனஃப்ரகடரோக்திமான் ஐகிகார்த்தநியாசகர்த்ருஹேதுவைகல்யசாதகஃ அபியானாதிபஞ்சாவசரகிருத்யபலோக்திமான் விஷ்ணுபக்தசதுர்த்தாதிப்ராஹ்மண்யவிநிவாரகஃ விதுராதிஸ்வஜாத்யுக்தர்மலங்கனதிருஷ்டிமான் நிர்வ்யோடவிதுரப்ரஹ்மமேதசம்ஸ்கிருதிசூக்திகஃ யத்வீசவிதுரநாதனோக்திநிர்வ்யாஹதக்ஷிணஃ அதிதேசானர்ககாரிசூனுவத்தப்ரகாசகஃ பகவத்பக்தசூத்ராதிதானாதிகிருதிப்ரியஃ சைத்தகாயிகசூத்ரத்வபேதவியாக்யானதக்ஷிணஃ நாராயணைகநிஷ்டேதி வசனார்த்தப்ரதர்ஷகஃ நிஷித்தத்யாகதர்மாக்யாமுக்யார்த்தத்வவிபஞ்சகஃ ஸ்ரீவத்பிரபாவசந்த்ரோதோபாயமாஹாத்யரக்ஷகஃ பகவத்க்ஷேத்ரமாஹாத்யத்ருக்வைஷ்ணவமஹத்வவிதே சௌங்காரமூலமந்த்ராஸ்தாக்ஷரத்வத்ராணதீக்ஷிதஃ தயமூலமனுவ்யாக்யாரூபத்வபரிசோதகஃ மூலமந்த்ராஸ்தாக்ஷரபதத்வார்த்தவிசேஷவிதே மூலமந்திரமஹாவாக்யயோஜனாதசகாதலஃ த்வயப்ரபாவவிஜ்ஞாதாத்யசப்தநிருக்திவிதே ஜயத்ரீமூலதாந்திரமந்திரத்வஸ்தாபனக்ஷமஃ லக்ஷ்மீபுருஷபாரத்வமானஜ்ஞஸ்ரீபதார்த்தவிதே ஜயமந்திரபரவ்ராதப்ரத்யேகவ்யாபிரதிப்ரியஃ ஸ்ரீசோபாயாந்தரஸ்தானாபத்திசாரார்த்தசோதகஃ கார்ப்பண்யகோத்ருவரணசார்த்தோபாயத்வயாசனஃ உபாயவரணாத்யாத்மநிக்ஷேபாங்கித்வசாதகஃ த்வயோத்தரார்த்தகம்யார்த்தபுருஷார்த்தநிரூபகஃ த்வயமந்திரமஹாவாக்யயோஜனாத்ரயசாதகஃ ஸ்ரீகிருஷ்ணசரமஸ்லோகாவதாரவ்யாக்ருதிக்ஷமஃ சரமஸ்லோகதர்மோக்திவேத்யநிர்ணயகோவிதஃ புருஷோத்தமதீமோக்ஷஹேதுத்வமதபஞ்சகஃ அவதாரரகஸ்யஜ்ஞானாதிமோக்ஷகரத்வஃ. சரமஸ்லோக தர்ம தியாகாலுவாத மத பிரியா பிரபத்தி சர்வ தர்ம தியாகாங்கோக்தி விதிபஞ்சகாம் க்ஷேத்ரஜ்ஞோபாசனோபாய நித்யாசக்தத்வபஞ்சகாம் ஏகவாக்கிய விதித்வா நுவாகத்வானுபபத்திவிர் குருபாய லகூபாய தீ பிரரோஷகதா பிரியா பக்தி வித்யா மந்ததீகாதிகாரி த்வமதாந்தகா உபாசனா மந்த விஸ்வாசாதிகாரித்வநாசகா உபாசனா லோக சங்கிரஹார்த்தத்வமதமாரகா பிரபத்தி ரூப சகல தர்ம தியாகமதாந்தகா பிரபத்தி அனுஷ்டான கால சர்வ தர்ம விமுக்திஹா பிரதட்சிண பிரணாமாத்யனுஜ்ஞா கைங்கர்ய ஹே சுதிருக் அவஜ்ஞாகிருத பக்தாதி ஜன்ம சிந்தாதி தோஷ கிருதே சாஸ்திர வ்யவஸ்தா சித்யர்த்த பக்த ஜன்மாதி சிந்தகா சார கல்க ஸ்வரூப ஸ்ரீமத் கைங்கர்ய விபாக திருக் சம்பந்த தீமுகானேக மோக்ஷ கேது மதாந்தகா சரமஸ்லோக நிஷில தர்ம தியாக ஷடர்த்தவித் சரமஸ்லோகைக சப்த ஷடர்த்தோக்தி விசக்ஷணா பரதந்திரஸ்வபாவாத்மவித்யநரிஹத்வபஞ்சகா பரதந்திராத்மகர்த்ருத்வஸ்வரூபவிசதோக்திமான் ஸ்ரீமத் கர்த்ருப்ரேரகானுமந்த்ருகாரயித்ருத்வவித் க்ரியமானாகவித்வம்சி பிரபத்தி பிரதிபாதகா ப்ரஹ்ம வித்யாரம்ப நஸ்தாஸ்லிஷ்ட கர்மஸ்வரூபவித் பிரியா பிரியோபசங்கிராந்த வித்வத் புண்ணியாதவேதிதா பிராத்யந்தராய வித் சாத்யோபாய ரோதி விசேஷவித் பிரதிகூல அனுபூத்யாதி ஹேது பாபஸ்வரூபவித் குணாஷ்டகா வித் பாவோக்தி வேத்யார்த்த பரிசோதகா கைவல்யாக்கிய புமர்த்த ஸ்வரூப நித்யத்வபாதகா மாசு சப்த நிர்ணுண்ண சோகானேக வித கவித் ஆச்சாரிய கிருத்திய விச்சிஷ்ய கிருத்திய வேதன தீட்சிதா யதீந்திரமாகா நசிக சம்பிரதாய சுதா பிரதா விரோத பரிகார ஸ்ரீ தாரதாராட்சி யுக்மகா சௌமிய கார்த்திக ராகா ஸ்ரீ பரியங்காரோகண பிரியா அத்ராட்சயா ஜகத் சர்வம் பாலயஞ்சயதிச்சிசௌ அத்ராட்சயா ஜகத் சர்வம் பாலயஞ்சயதிச்சிசௌ இதம் குரோர் திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்ரம் மகார்த்தம் சரசார்த்த போதம் படந்தி யே சர்வ சநேஹிதார்த்த சித்திம் லபந்தேந்த்ர பரத்ர சாபி ஃபலானபேக்ஷோபி குரோ பிரசாதாத் சித்திம் சமாப்னோத்யனுஷங்க சித்தாம் ஸ்ரமாபனோதாய க்ருதாவகாஹம் கங்கா பவித்ரீ குருதே ஹி ஜந்தும் கோபாலதாசஸ்ய குருத்தமாங்கி பக்தி ஸ்ரவந்தி ஹ்ருதயாஜ்ய கோஷாத் நிர்வத்ய தன்னாம சஹஸ்ர ரூபா அத்யாயின சர்வஜனான் புனாதி கோபாலதாசஸ்ய குருத்தமாங்கி பக்தி ஸ்ரவந்தி ஹ்ருதயாஜ்ய கோஷாத் நிர்வத்ய தன்னாம சஹஸ்ர ரூபா அத்யாயின சர்வஜனான் புனாதி இத்யாத்ரேய கிருஷ்ணாதி தனுஜஸ்ய ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிக கடாட்சலப்த சார்வஜ்ஞஸ்ய ஸ்ரீ கோபாலார்ய மகாதேசிகஸ்ய கிருதிஷு ஸ்ரீதேசிக திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீமதே கோபாலார்ய மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.